மழையினில் நனைந்தது மனதுக்கு சுகம் தருது அம்மம்மோ அம்மம்மோ அழகினில் விளைந்தது மழையினில் நனைந்தது மனதுக்கு சுகம் தருது அம்மம்மோ அம்மம்மோ பிரம்மண்ணய கட்டில் வரைந்த கவிதை மொழியோ அமுதம் குரலாகி பொழிகின்ற போதை ஒரு ஆனந்த ராகம் இவளல்லி விழி ஜாலம் ஒரு ஆனந்த ராகம் இவளல்லி விழி ஜாலம் அழகினில் விளைந்தது மழையினில் நனைந்தது மனதுக்கு சுகம் தருது அம்மம்மோ அம்மம்மோ ஸ்ருதி மாறாமல் படிக்கின்ற வீணை சுகத்தை ஸ்ருதி மாறாமல் படிக்கின்ற வீணை திராட்சை ரசத்தை வசமாக்கி தருகின்ற பார்வை வானவில்லென்னும் நாணம் கணச்சில்லென்னும் கோலம் வானவில்லென்னும் நாணம் கணச்சில்லென்னும் கோலம் அழகினில் விளைந்தது மழையினில் நனைந்தது மனதுக்கு சுகம் தருது அம்மம்மோ அம்மம்மோ அம்மம்மோ